பிரணமாம்யஹம் ஸ்ரீ கௌரேசோதம் பிரணமாம்யஹம் ஸ்ரீ கௌரேசோதம் பிரணமாம்யஹம் ஸ்ரீ கௌரேசோதம் பிரணமாம்யஹம் ஸ்ரீ கௌரேசோதம் பிரணமாம்யஹம் ஸ்ரீ கௌரேசோதம் பண்டிதல்லாஸ மறு பவனி பசாயி பவனி ரேவரு ரே மது ரேவனி பவனி சரி சரி வனி சரி சரி ரே ரி சனி சரி வரி ரி சரி ரி சரி நீ சனி வரி சனி பவரு ரே மது ரே பவனி ச ரே பவனி ப பவனி சரி வரி சரி சம கோ